பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவர்ணமாக ஆயிரம் வேதங்களும் மாதங்களும் தூளாக போட்டா வடியுது வடியுது துணிஞ்சவன் கேட்டா வெடியுது வெடியுது வெடியுது பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது புரியுது நேர்மையை தேர்ந்தெடுத்து வாக்களிப்போம் நீதியை காப்பதற்கு தீ குளிப்போம் வாசல் கதவுகள் திறக்கட்டும் நமக்கு ஒரு வாழ்க்கை வசதிகள் பிறக்கட்டும் பிறக்கட்டும் ஊழல் ஒழியட்டும் ஒழியட்டும் தர்மத்தின் பாடல் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் காலம் நேரம் நாளும் கூடும் வா வானம் பூமி வாழ்த்து பாடும் வா Right. It is not my fault that old bugger came. What did he fell? No, it is not my fault. Poorsanam vaalvadarku thol kudupom poor varakoodum endral vaaladupom yeelai inandiram serikalum oru vidi sooru avanukku kidaikanam kidaikanam maayam ilaganam ilagal arasiyal saayam velukanam velukanam velukanam meedai peechum vaarthai veechum yen theemai enge வடியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது விடியுது விடியுது பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது புரியுது போட்டா விடியுது படியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது விடியுது விடியுது பார்த்தா தெரியுது தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது புரியுது பாரத நாட்டுக்கு ஒரு கோட்டை சுவராமாக ஆயிரம் வேதங்களும் வாதங்களும் தூளாக போட்டா விடியுது படியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது விடியுது விடியுது பார்த்தா தெரியுது உனக்கு இது லேட்டா புரியுது புரியுது புரியுது ராப்பா தகுடி குட குடி ரவ ரவ ராப்பா தகுடி குட குடி குட குடி ராப்பா தகுடி குட குடி ரவ ரவ ராப்பா